So get him ready for life, not just for a job. A life well lived, அப்படினா emotional balance. Ability to be confident, ability to face failure, ability to face, லாஸ்டா சொன்னது என்னது? Failure. அவன் தோக்கத்துக்கு முன்னாடியே நீங்க பயந்து ஐயோயோ குழந்த ஃபெயில்னா நான் சப்ஜெக்ட் ஃபெயிலியர் மாத்திரம் சொல்லலை. நல்லா லவ் பண்ணுவான், கஷ்டப்படுவாங்க, ஃப்ரெண்ட் வில் டீஸ் ஹிம், கஷ்டப்படுவாங்க, ஒரு காம்படிஷனில் போவான், தோத்து போவான். ஹீ வில் நாட் பி இன்ட்ரி யூனோ ரெஸ்பெக்டட் இன் அ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அவங்கெல்லாம் நல்லா இது பண்ணிப்பாங்க, இவனை யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் தான் லைஃபு, ரைட்? அந்த லைஃபை ஃபேஸ் பண்ணுற மைண்ட் செட்டுனா வலிக்காக பயப்படாத ஒரு மைண்டாக இருந்தால் தானே அது நல்லா வாழ முடியும். வலியை பார்த்து, தோல்வியை பார்த்து, பயத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஹவு கேன் யூ லிவ் அ குட் லைஃப்? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் லைஃப். அந்த ஒன் லைஃபை இஃப் தே ஆர் கோயிங் டு பி அஃப்ரேட் ஆஃப் சஃபரிங், அஃப்ரேட் ஆஃப் ஃபியர், அஃப்ரேட் ஆஃப் லூசிங்னா அந்த லெவலுக்கு தே ஹவ் நாட் லிவ்ட் அ குட் லைஃப். ஸோ யுவர் ஜாப் இஸ் நாட் டு மேக் தெம் நாட் லூஸ், பட் தேட் யூ கான் டூ பை அட்வைஸ். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தோல்வியை கண்டு பயப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அது உள்ள இறங்கலை. அது ஏன் இறங்கலைன்னா இட்ஸ் த எவ்ரிடே கான்வர்சேஷன்ஸ் தட் மேட்டர். அவன் அடிபட்ட பிறகு நடக்கிற கான்வர்சேஷன் கிடையாது, எவ்ரிடே கான்வர்சேஷன். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஒரு சில இதை மைண்டை அப்படியே போட்டு வச்சுக்கணும். அவன் இப்படி பேசுகிறப்போ திஸ் இஸ் த ரெஸ்பான்ஸ், அவன் இப்படி பேசுகிறப்போ இப்படி பேசுகிறப்போன்றப்போ சூனர் ஆர் லேட்டர் யூ வில் எண்ட் அப் ஸ்கல்ப்டிங் அ மைண்ட், a set of attitudes. It's in small things that attitudes are cultivated, not in big things. How many of you understand this? Okay? So it's the base. Okay? இதை எப்படி பண்ணுறது? அதே சமயத்தில் வேர்ல்டுன்றது மாறல. So we have to make them successful also. ஆனால் ஆட்டிடியூட் கரெக்டாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ன்றது தேடி வரும், ரைட்? So that's what we are going to look at in this workshop from tomorrow.